உள்ளம் புலரத் தொடங்குதே. எழுந்தருள் எழுந்தருள் சிவனே, எங்கும் இனிமை நிறைந்திட. அருணாச்சலா அண்ணாமலையே, அகிலம் புலரத் தொடங்குதே. எழுந்தருள் எழுந்தருள் சிவனே, எங்கும் இனிமை நிறைந்திட. மலர்ந்தருள் மலர்ந்தருள் சிவனே, அருணாச்சல மகேஸ்வரா. யமக்கருள் புரிந்தருள் பதியே, செல்வம் யாவும் யாம் பெற. பொன்னை நிகர்த்த ஒளி பூமியில் வந்து பாய, பூவை அணிந்த உன் சிரசினில் சென்று சேர. மண்ணை வளர்க்கும் எம் சிவனே பள்ளி எழுவாய், அருணாச்சல ஈசனே தவ சுப்பிரபாதம். செக்கச் சிவந்த கீழ்திசையினில் உனது கோலம், செங்கண் திறந்த ரவி சூரியன் தோற்றமாகும். திக்கில் நிறைந்த சிவஹரனே பள்ளி எழுவாய், அண்ணாமலை ஐயனே தவ சுப்பிரபாதம். மஞ்சள் நிறத்தினில் விடிவானமும் தோன்றுகிறதே, மலரத் தொடங்கும் அதிகாலையை காட்டுகிறதே. மஞ்சம் வளர்ந்த ஹரசிவனே பள்ளி எழுவாய், அருணாச்சல ஈசனே தவ சுப்பிரபாதம். செவ்வானமாக அதிகாலையும் தோன்றுகிறதே, சிறிதாக சுடரும் கீழ்திசையினில் படருகிறதே. தேவாதி தேவ ஹரசிவனே பள்ளி எழுவாய், அண்ணாமலை ஐயனே தவ சுப்பிரபாதம். கதிரோடெழுந்த உதயம் சுடர் கை பரப்ப, கதியாய் பணிந்து உன் காலடி போற்றி நிற்க. விதியை அளிக்கும் ஹரசிவனே பள்ளி எழுவாய், அருணாச்சல ஈசனே தவ சுப்பிரபாதம். பறவை இனங்கள் தம் இறகினை வீசி வீசி, பரமா உனக்கு உபசாரமும் செய்ய வருதே. புறமே எரித்த ஹரசிவனே பள்ளி எழுவாய், அண்ணாமலை ஐயனே தவ சுப்பிரபாதம். சோலை வனத்துறையும் கிளிகளின் கூட்டமெல்லாம், சுகமாய் எழுந்து உன் புகழ்தனை பாடுகிறதே. தோலை அணிந்த ஹரசிவனே பள்ளி எழுவாய், அருணாச்சல ஈசனே தவ சுப்பிரபாதம். கானக்குயில் உனது மலையினில் கீதம் பாட, காணும் திசைகளில் சிவாயன நாதம் ஓங்க. வானம் எழுந்த ஹரசிவனே பள்ளி எழுவாய், அண்ணாமலை ஐயனே தவ சுப்பிரபாதம். மேகம் படிந்த உன் மலையதன் முகடு கண்டு, தேகம் சிலிர்த்தபடி மயிலினம் மாடல் செய்ய. யோகம் பயின்ற ஹரசிவனே பள்ளி எழுவாய், அருணாச்சல ஈசனே தவ சுப்பிரபாதம். மலையை சுழன்ற வயல்வெளிகளில் பசுமை வண்ணம், மலரத் தொடங்கும் உன் தேவியின் மேனி வண்ணம். நிலையை வழங்கும் ஹரசிவனே பள்ளி எழுவாய், அண்ணாமலை ஐயனே தவ சுப்பிரபாதம். ஆவின் இனங்கள் உனை அன்புடன் வாழ்த்தி பாட, அண்ணாமலை சாரல் எங்கிலும் வந்து உளவே. கோவில் நிறைந்த ஹரசிவனே பள்ளி எழுவாய், அருணாச்சல ஈசனே தவ சுப்பிரபாதம். பூவின் இனங்கள் உன் புன்னகை வதனம் காண, புதிதாய் பிறந்து இதழ்யாவிலும் நிரம்பிருக்கும். பாவிகள் குளிர்ந்த ஹரசிவனே பள்ளி எழுவாய், அண்ணாமலை ஐயனே தவ சுப்பிரபாதம். வண்டுகள் எழுந்து மலர் எங்கிலும் தேனெடுத்து, மந்திரம் எழுப்பிரீங்காரமாய் பாடி நிற்க. வந்தது சுடாத கதிர் சிவனே பள்ளி எழுவாய், அருணாச்சல ஈசனே தவ சுப்பிரபாதம். தீர்த்தம் செறிந்த மலை தேகமும் பனியுதிர்க்க, திசைகள் தவழ்ந்த நீர்மேகமும் குளிருதிர்க்க. ஆர்த்தது பகற்பொழுது சிவனே பள்ளி எழுவாய், அண்ணாமலை ஐயனே தவ சுப்பிரபாதம். லிங்கச் சிலை வண்ணம் விட்டது நீரின் நிலைகள், எங்கும் தெளிந்தது பல்வகை தீர்த்த வகைகள். அங்கம் உமை கொண்ட சிவனே பள்ளி எழுவாய், அருணாச்சல ஈசனே தவ சுப்பிரபாதம். பிரணவம் எழுப்பி நால்வகையனும் காற்று வீசி, பதமாய் உனக்கு சிவசேவையும் செய்ய வருதே. தணலாய் சிவந்த ஹரசிவனே பள்ளி எழுவாய், அண்ணாமலை ஐயனே தவ சுப்பிரபாதம். கமலம் விரிந்து உன் கனிமுகம் காண வேண்டி காலை குளித்து மலை திக்கினில் காத்து உளதே. இமயம் செறிந்த ஹரசிவனே பள்ளி எழுவாய் அருணாச்சல ஈசனே தவ சுப்பிரபாதம். செம்மை கலந்த ஒளி முன்புறம் ஜாலமேற்ற வெண்மை கலந்த மதி பின்புறம் தீபமேற்ற. அம்மை மகிழ்ந்த ஹரசிவனே பள்ளி எழுவாய் அண்ணாமலை ஐயனே தவ சுப்பிரபாதம். கீழை திசை உனது கண்மலர் காண வேண்டி மேலை திசை நோக்கி எதிரினில் காத்து உளதே. ஏழை கிறங்கும் ஹரசிவனே பள்ளி எழுவாய் அருணாச்சல ஈசனே தவ சுப்பிரபாதம். மேலை திசை உனது பொன்முகம் காண வேண்டி மேகம் விலக்கி ஒளிமலரினை சூடுகிறதே. ஆலம் எடுத்த ஹரசிவனே பள்ளி எழுவாய் அண்ணாமலை ஐயனே தவ சுப்பிரபாதம். மலையை சுமந்த நிலம் உன் தலமாகி நின்று மனதை கலந்து உன் பாதமே வருட வருதே. அலையை சுமந்த ஹரசிவனே பள்ளி எழுவாய் அருணாச்சல ஈசனே தவ சுப்பிரபாதம். உமை தேவி அன்னை உண்ணாமுலை தானெழுந்தாள் உன்னை எழுப்பும் எமை காத்திட அருள் புரிந்தாள். இமையோர் வணங்கும் ஹரசிவனே பள்ளி எழுவாய் அண்ணாமலை ஐயனே தவ சுப்பிரபாதம். தேவர் குழாங்கள் உன் திருவடி காண வேண்டி திசைகள் திறக்கும் உன் வந்தனர் தேடியோடி. கோவில் கிடக்கும் ஹரசிவனே பள்ளி எழுவாய் அருணாச்சல ஈசனே தவ சுப்பிரபாதம். இந்திரன் எழுந்து இசைவாணரை கூட்டி வந்தான் இன்னிசை எழுப்பி உனை போற்றிட நாடி வந்தான். சந்திரன் அணிந்த ஹரசிவனே பள்ளி எழுவாய் அண்ணாமலை ஐயனே தவ சுப்பிரபாதம். ஆனை திரை கொண்ட ஐயனும் உடல் சிலிர்த்தான் அழகாய் கரம் தூக்கி பதிகமும் சொல்ல வந்தான். தேனில் குளிக்கும் ஹரசிவனே பள்ளி எழுவாய் அருணாச்சல ஈசனே தவ சுப்பிரபாதம். கம்பத் துதித்த திருமுருகனும் மயிலில் வந்தான் கருணை வழங்க அருட்காட்சியும் எதிரில் தந்தான். உம்பர் வணங்கும் ஹரசிவனே பள்ளி எழுவாய் அண்ணாமலை ஐயனே தவ சுப்பிரபாதம். உன்னை சுமக்க உன் வாசலில் நந்தி ஈசன் ஓமென்றுரைத்தபடி பணிவுடன் காத்து உள்ளான். பொன்னை சுமந்த ஹரசிவனே பள்ளி எழுவாய் அருணாச்சல ஈசனே தவ சுப்பிரபாதம். கானம் இசைத்தபடி தும்புரு வந்து உள்ளார் கனிவாய் மொழிந்தபடி நாரதர் நின்று உள்ளார். ஞானம் வளர்க்கும் ஹரசிவனே பள்ளி எழுவாய் அண்ணாமலை ஐயனே தவ சுப்பிரபாதம். கோள் ஒன்பதோடு திக்பாலகர் எண்மர் வந்தார் குன்றா எழுந்த மலையே உனை போற்றுகின்றார். தாழ் தூக்கி ஆடும் ஹரசிவனே பள்ளி எழுவாய் அருணாச்சல ஈசனே தவ சுப்பிரபாதம். கணம் யாவும் உனது திருவாசலின் இருமருங்கும் கணந்தோறும் காவலன படையுடன் காத்து உளதே. மணமாய் அமர்ந்த ஹரசிவனே பள்ளி எழுவாய் அண்ணாமலை ஐயனே தவ சுப்பிரபாதம். அறுபத்து மூவர் உன் அன்பினில் மனம் கரைந்தார் அழகாய் தொடர்ந்து பொன் வாசலில் அணிவகுத்தார். மறுமை விளக்கும் ஹரசிவனே பள்ளி எழுவாய் அருணாச்சல ஈசனே தவ சுப்பிரபாதம். பலனை அளிக்கும் உன் பதிகம் ஓதுவார்கள் பலரும் இசை பெருக வாயிலில் நின்று உள்ளார். நலனை வளர்க்கும் ஹரசிவனே பள்ளி எழுவாய் அண்ணாமலை ஐயனே தவ சுப்பிரபாதம். மணிகள் ஒலிக்க உயர் மந்திரம் தானொலிக்க மலர்கள் சிரிக்க தொடுவானமும் இனிமை பெறுதே பணிகள் தொடங்க ஹரசிவனே பள்ளி எழுவாய் அருணாச்சல ஈசனே தவ சுப்பிரபாதம் மறைகள் புகன்று தவவாணர்கள் கூடி நிற்க மறையாய் எழுந்த உனை நாவினில் பாடி நிற்க இறைவா கனல் கொண்ட சிவனே பள்ளி எழுவாய் அண்ணாமலை ஐயனே தவ சுப்பிரபாதம் காலை செயல் புரிய மானுடர் சலனமுற்றார் கருணை விரும்பி எளியோர்களும் வேண்டுகின்றார் லீலை புரிந்தருளும் சிவனே பள்ளி எழுவாய் அருணாச்சல ஈசனே தவ சுப்பிரபாதம் நீரை அணிந்து உன் சன்னதி வந்த அடியார் நிமலா மலர்கவென ஸ்தோத்திரம் பாடுகின்றார் காருண்ய ரூப ஹரசிவனே பள்ளி எழுவாய் அண்ணாமலை ஐயனே தவ சுப்பிரபாதம் நாமம் உரைத்து உன் பெயர்களை உச்சரித்து நன்மை அருள்கவென அன்பர்கள் வேண்டுகின்றார் க்ஷேமம் அளிக்கும் ஹரசிவனே பள்ளி எழுவாய் அருணாச்சல ஈசனே தவ சுப்பிரபாதம் விழியை மலர்ந்தருளும் வேளையில் உன்னை காண விரைவா எழுந்து உன் பக்தர்கள் வந்து நின்றார் வழியை அளிக்கும் ஹரசிவனே பள்ளி எழுவாய் அண்ணாமலை ஐயனே தவ சுப்பிரபாதம் தீர்த்தம் நிறைந்த கலசங்களை சிரம் சுமந்து சிவனே உனக்கு நீராடலை செய்ய வந்தார் யாருக்கும் வரம் அருளும் ஹரனே பள்ளி எழுவாய் அருணாச்சல ஈசனே தவ சுப்பிரபாதம் பலவாய் முகம் கொண்ட சுடரொளி தீபமேற்ற பரமா உனக்கடிமை செய்பவர் வந்து உள்ளார் மலையாய் அடர்ந்த ஹரசிவனே பள்ளி எழுவாய் அண்ணாமலை ஐயனே தவ சுப்பிரபாதம் நாமம் புகன்று உனை அர்ச்சனை செய்ய வேண்டி நானா விதங்களில் மலர் வகை கொண்டு வந்தார் காமன் எரித்த ஹரசிவனே பள்ளி எழுவாய் அருணாச்சல ஈசனே தவ சுப்பிரபாதம் தவ சுப்பிரபாதமென கருணையை வேண்டி நின்று தலம் நாடி வந்து அடியார்களும் தாமுரைத்தார் புவனம் வளர்க்கும் ஹரசிவனே பள்ளி எழுவாய் அண்ணாமலை ஐயனே தவ சுப்பிரபாதம் தவ சுப்பிரபாதமென கருணையை வேண்டி நின்று தலம் நாடி வந்து அடியார்களும் தாமுரைத்தார் புவனம் வளர்க்கும் ஹரசிவனே பள்ளி எழுவாய் அண்ணாமலை ஐயனே தவ சுப்பிரபாதம் அண்ணாமலை வாழ் சிவசங்கரனே அருணாச்சலனே ஜெகதீஸ்வரனே கண்ணாரமுதே கருணை கடலே கனலின் வடிவே சரணம் ரணம் கருமாமலையே கண்மூன்றுடனே கனியும் சிலையே சிவநாயகனே அருமா கடலே அருணாச்சலனே அடியார் மனம் வாழும் ஜடாதரனே உமை நாயகியை இடதேகமதில் உடனாய் உறையும்படி செய்தவனே யமையாழ்பவனே சைலேஸ்வரனே இருத்தாள் சரணம் அருணாச்சலனே சோணாச்சலனே சர்வேஸ்வரனே சுகம் யாவும் வழங்கிடும் பூசுரனே காணா உயரம் என சென்றவனே கனகச்சிலையே அருணாச்சலனே தேவாரம் புகழ்ந்திடும் சங்கரனே தெய்வாரம் என பல சூடிடுவாய் நாவார உனை பேசும் அடியார் நலம் கொள்வது நாளும் நிச்சயமே ஒளி ஜோதி எனச் சுடரும் மலையாய் உயர் நீதியினை தினமும் தருவாய். வெளியாவும் கடந்த அணு பொருளாய் விடையேறி வரும் அருணாச்சலனே. அழலும் அனலும் மலையாகியதோ அகில புதிராய் சிலையாகியதோ. சுழலும் புவியில் உன் சூட்சுமமோ சுகமே தருமே அருணாச்சலனே. உடல் நாகமணிந்திடும் ஞான முகம் உடன் தேகம் பிணைந்திடும் யோக தவம். இடைத்தோலை அணிந்திடும் தியான சிவம் இவையாவும் உன் தரிசனம் ஈஸ்வரனே. பைம்பொன்னை அணிந்திடும் பரமசிவம் பரமாவுனை எண்ணிடும் நெஞ்சம் தினம். ஐம்புலனும் அடக்கிய அக்னி முகம் அதனை அருளும் அருணாச்சலனே. ஏழ் பிறவியிலும் வரும் பாவமெல்லாம் எளிதாக இறக்கிடும் மாமலையே. ஊழ்வினையை அகற்றிடும் உத்தமனே உண்ணாமுலையின் அருணாச்சலனே. உருவாய் அருவாய் சிவருத்திரனாய் உலகில் வளரும் சிவசங்கரனே. தருவாய் தருவின் நிழலாய் குளிரும் தமிழே அமுதே அருணாச்சலனே. வெண்ணீர் அணிந்திடும் வேதியனே விண்ணோர்கள் புகழ்ந்திடும் ஆதியனே. பன்னீரில் குளித்திடும் ஈஸ்வரனே பதமே சரணம் அருணாச்சலனே. வெண்ணீர் அணிந்திடும் வேதியனே விண்ணோர்கள் புகழ்ந்திடும் ஆதியனே. பன்னீரில் குளித்திடும் ஈஸ்வரனே பதமே சரணம் அருணாச்சலனே. அனலை அணிந்து சிரம் எங்கிலும் ஜொலி ஜொலிக்க அன்பர் குழாங்கள் ஹரஹர என கோஷம் போட. மனதில் இருந்த இருள் கணமதில் ஓடி விலக அருணாச்சலா திருவடி சரணடைந்தேன். அனலை அணிந்து சிரம் எங்கிலும் ஜொலி ஜொலிக்க அன்பர் குழாங்கள் ஹரஹர என கோஷம் போட. மனதில் இருந்த இருள் கணமதில் ஓடி விலக அருணாச்சலா திருவடி சரணடைந்தேன். அருணாச்சலத்தில் ஒரு மலை என தோற்றம் காட்டி அதிலே எழுந்த சிகரங்களில் பூதம் காட்டி. கருணாரசத்தை தினம் உலகினில் பாய ஊற்றும் சோணாச்சலா உனது திருவடி சரணடைந்தேன். ஞானம் மறைந்து அஞ்ஞானமும் மனதிலேற நடுவே கிடந்தலையும் மானுடர் அடியராயின் மோனச்சுகம் தந்து காத்திடும் அருணயீசா முதலே சிவா உனது திருவடி சரணடைந்தேன். மான்தோல் உடுத்தி இதயந்தனில் அமரும் அரசே மழுவை சுமந்து உதயந்தனில் தோன்றும் கதிரே. தேன்பால் இவற்றில் தினம் ஆடிடும் ஜோதி அழகே அருணாச்சலா உனது திருவடி சரணடைந்தேன். தவமே வணங்கும் ஓர் உன்னத சம்பு சிவனே கருணம் இறங்கிடும் சந்திர பிறையணிந்தோய். நவமா நிதி கருளும் சிவனே நந்தி ஈசா அருணாச்சலா உனது திருவடி சரணடைந்தேன். சாவம் எனும் கனலை போக்கிடும் சம்புநாதா சோகம் தரும் துயரம் நீக்கிடும் தூயவானா. நாகம் அணிந்த சிவநாதனே ஜம்புகேசா அருணாச்சலா உனது திருவடி சரணடைந்தேன். நடனம் புரிந்தருளும் தாள்களை உடைய சிவனே நதியை அணிந்தருளும் சடையினை உடைய சிவனே. படமே விரித்தருளும் பாம்பினை உடைய சிவனே அருணாச்சலா உனது திருவடி சரணடைந்தேன். மலை தீபமாக ஒளி தந்திடும் வண்ண சிவனே மலை மாமகள் உரைய மேனியை தந்த சிவனே. நிலை தீபமாக கருவறையினில் தோன்றும் சிவனே அருணாச்சலா உனது திருவடி சரணடைந்தேன். அண்ணாமலை என்னும் அணிமலை வாழும் சிவனே ஆராத அன்பில் அடியார்களும் போற்றும் சிவனே. பண்ணாய் விளங்கும் பதிகங்களில் மகிழும் சிவனே அருணாச்சலா உனது திருவடி சரணடைந்தேன். அண்ணாமலை என்னும் அணிமலை வாழும் சிவனே, ஆராத அன்பில் அடியார்களும் போற்றும் சிவனே, பண்ணாய் விளங்கும் பதிகங்களில் மகிழும் சிவனே, அருணாச்சலா உனது திருவடி சரணடைந்து. திருவருணை தலமாளும் தென்னாடு கொண்டவனே, திருவண்ணாமலையானே மங்களம் உனக்கு மங்களம். பரணி ஒளிச்சுடராக தரணியிருள் நீக்கிடுவாய், திருவண்ணாமலையானே மங்களம் உனக்கு மங்களம். அஷ்டலிங்கம் சூழ்ந்திருக்க அமர்கின்ற சிவனாக, திருவண்ணாமலையானே மங்களம் உனக்கு மங்களம். அடிமுடியாய் வளர்ந்தவனே ஆதிலிங்க நாயகனே, திருவண்ணாமலையானே மங்களம் உனக்கு மங்களம். திருக்கார்த்திகை நன்னாளில் ஜோதி என தெரிபவனே, திருவண்ணாமலையானே மங்களம் உனக்கு மங்களம். பௌர்ணமியாம் நள்ளிரவில் புனிதமெல்லாம் தருபவனே, திருவண்ணாமலையானே மங்களம் உனக்கு மங்களம். அர்த்தநாரி தத்துவமாய் ஆனந்தம் தருபவனே, திருவண்ணாமலையானே மங்களம் உனக்கு மங்களம். தவவாணர் பலருக்குள் தவமாக வீற்றவனே, திருவண்ணாமலையானே மங்களம் உனக்கு மங்களம். குன்றாகி மலையாகி குருவான சிலையானாய், திருவண்ணாமலையானே மங்களம் உனக்கு மங்களம். லீலைகள் புரிபவனே லிங்கோத்பவ சங்கரனே, திருவண்ணாமலையானே மங்களம் உனக்கு மங்களம். பொங்கி வரும் மங்களமாய் பொலிகின்ற ஈஸ்வரனே, திருவண்ணாமலையானே மங்களம் உனக்கு மங்களம். தீபமெலாம் தெரிபவனே தினம் மங்களம் தருபவனே, திருவண்ணாமலையானே மங்களம் நித்ய மங்களம். ஜெகதீசா ஜோதிச்சுடரே அருணேசா, சுந்தர வடிவே ஜெகதீசா, ஆதி அந்தமே அருணேசா, அழகிய தீயே ஜெகதீசா. அருணேசா எங்கள் அருணேசா, அண்ணாமலையே அருணேசா, ஜெகதீசா சிவ ஜெகதீசா, அருணாச்சலனே ஜெகதீசா. ஜெகதீசா சித்தரி மனமே அருணேசா, முக்தியை அருளும் ஜெகதீசா. கோபுரம் கொண்ட வாயில் நின்றோம் அருணேசா, குவிந்த கையால் உன்னை பணிந்தோம் ஜெகதீசா. அருணேசா பஞ்சபூதனே அருணே.